ശ്രീമദ്വേദാന്തരാമാണുജയതി കൃപയാരംഗി നിന്നസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാന്തദ്വിദയമനുഗണം ശിഷ്ടതാപൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാണുജമുനികരുണാളധ്യമോക്ഷാശ്രമന്തം സപ്തസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമണഘം ദേശികം സംശ്രയാമി. ശ്രീമന്നാരായണീയം ഭാഗം 8. ഏഴാവത് ഭാഗത്തിൽ ഊഴി മുതൽവനാണ് എമ്പെരുമാൻ ബ്രഹ്മാണ്ടത്തെ സൃഷ്ടിപ്പതർക്കു മുൻപാകവേ ജലത്തെ പടൈത്തിരുന്നാൻ അവർകൾ ദേവർകൾ ബ്രഹ്മാണ്ടത്തെ സൃഷ്ടി പണ്ണുമാറു വേണ്ട ഉടനെ ഭഗവാനും മഹത് മുതലാണ് തത്വങ്ങളിൽ ഉൾപുകുന്ന് അവൈകൾക്ക് ക്രിയാശക്തിയെ ഉണ്ടുപണ്ണി തങ്കമയമാണ് ഒരു ബ്രഹ്മാണ്ടത്തെ പടത്താൻ. അത് 1000 വർഷകാലം അന്ത ജലത്തിൽ ഇരുന്നത് അന്ത ബ്രഹ്മാണ്ടത്തെ പിളന്നുകൊണ്ട് 14 ഉലക വടിവമാ വിരാപുരുഷനാക ആവിർഭവിത്താൻ എന്ന് അനുഭവിത്തോം. இந்த 8வது பாகத்தில் விராட் புருஷனின் 14 உலக வடிவம் எப்படிப்பட்டது என்பதை அனுபவிக்கப் போகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியினிடத்தில் ராஜா கேட்கிறான், எப்படி தியானம் செய்தால் பகவானை பார்க்க முடியும் என்று. அதற்கு மகர்ஷி சொல்கிறார், பகவானை பார்ப்பது என்பது மிகவும் கஷ்டம், ஆகையால் நம் கண்களுக்கு தெரியக்கூடிய இந்த உலகங்களை பகவானின் அவயவங்களாக தியானித்தால் பகவத் சொரூபம் தானே தோன்ற ஆரம்பித்துவிடும் என்று தியானிக்கும் முறையை உபதேசிக்கிறார். பாதாளமேதி பாதமூலம் பட்டந்தி பார்ஷ்ணி பிரபதே ரசாதலம் மகாதலம் விஸ்வசிருஜோத குல்பௌ தலாதலம் வை புருஷஸ்ய ஜங்கே என்று பகவானின் பாதத்தை பாதாள உலகமாக பாவிக்க வேண்டும் என்று தொடங்கி சிரோபாகம் வரை உலக வடிவமாகவே தியானிக்க வேண்டும் என்கிறார். பொதுவாக பகவத் பக்தர்கள் பகவானிடம் செலுத்தும் பக்தியின் மேன்மையையும் பெருமையையும் உணர்ந்து பலவான் இந்திரிய கிராமா வித்வாம்சமபி கரிஷதி என்று பக்தி செலுத்த முடியாதபடி பிரம்ம ஜானிகளுக்கும் தடையாக இருக்கக்கூடிய தன்னுடைய உறுப்புகளாகிற இந்திரியங்களுக்கும் மனதிற்கும் கட்டளையிடுகின்றனர். தத்தம் புருவானாணி பரம்பரஸ்மாத் மதுக்ஷரந்தீவ சதாம் பலானி பிராவர்த்தய பிராஞ்சலி ரஸ்மி ஜிஹ்வே நாமானி நாராயண கோச்சராணி. ஹே வாகிந்திரியமே, நாராயணன் நாமத்தை சொல்லு என்கிறார். இதம் ஷரீரம் பரிணாம பேஷலம் பதத்தவசம் ஸ்லத சந்தி ஜர்ஜரம் கிமௌஷதை க்ளிஷ்யசி மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ணரசாயனம் பிவ. ஹே மூடனே, அழிந்து போகக்கூடிய இந்த உடலை காப்பாற்றுவதற்காக பலவிதமான மருந்துகளை சாப்பிட வேண்டியதில்லை, ஸ்ரீ கிருஷ்ணன் என்ற திருநாமமாகிய மருந்தை சாப்பிடு என்று முகுந்த மாலையில் அனுபவிக்கிறார். இதே பக்தி நீடிக்கும் பொழுது தன் சரீரமும் அதில் உள்ள இந்திரியங்களும் தான் ஜீவிக்கும் இந்த உலகமும் மறந்து பகவானை காண வேண்டும், அதாவது பார்க்க வேண்டும் என்ற நிலை ஏற்படுகிறது. அந்த நிலையில் பகவானிடம் கெஞ்சுகிறார்கள், மண்ணுலகமும் விண்ணுலகமும் பார்த்து சந்தோஷப்படும்படியாக, மனிதர்களும் தேவர்களும் பார்த்து சந்தோஷிக்கும்படியாக ஒரு நாள் வாராய் என்று கெஞ்சுகிறார்கள். கூறாராழிவன் சங்கேந்தி கொடியேன்பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே இந்திரன் விண்ணவர் சூழ விளங்க ஒரு நாள் காணவாராய் விண்மீதே என்று பரிதவிக்கிறார்கள். ஆழ்வார் திருக்குடந்தை எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு இவ்வாறு பிரார்த்திக்கிறார். அப்படி பக்தி மேலிடும் பொழுது இந்த தவிப்பானது ஏற்படுகிறது. இந்த தவிப்பு அதிகமாகி ஏன் பகவான் நமக்கு சேவை சாதிக்கவில்லை என்று அவனை அடைய உபாயானுஷ்டானம் பண்ணியிருக்க வேண்டுமே என்றும், அப்போது முக்தாத்மாவைப் போல் அங்கே பரமபதத்திலே அவன் திருவடிகளிலே கைங்கரியம் கிடைத்திருக்கும், அதனால் இங்கும் இல்லை உன்னை காணும் ஆசையினால் இங்கு ஒரு உபாயானுஷ்டானம் அனுஷ்டிக்கக்கூடிய நிலையிலும் இல்லை, அதனால் நீயே கிருபை செய்து அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சங்கு சக்கரம் ஏந்திய ஸ்ரீவரமங்கல நகரிலே சேவை சாதிக்கும் எம்பெருமானை பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். அங்குற்றேனல்லேன் இங்குற்றேனல்லேன் உன்னை காணும் அவாவில் விழுந்து. ஆழ்வார் பராங்குஷ நாயகியாக எம்பெருமானை அனுபவிக்கிறார். அப்பொழுது பக்தியானது மிகவும் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது. அதாவது தன்னிலை மறந்து தான் வேறு பகவான் வேறு என்பதையும் மறந்து சச்சிதானந்த ரூபமான அத்வைத பிரவாகத்தில் மூழ்கி தன்னிடத்தில் எம்பெருமான் ஆவேசம் செய்தது போல உணர்ந்து எம்பெருமானைப் போலவே தானே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது போல பேசுகிறாள் பராங்குஷ நாயகி. கடல் ஞாலம் செய்தேனும் ஞானே என்னும், கடல் ஞாலம் ஆவேனும் ஞானே என்னும், கடல் ஞானம் கொண்டேனும் ஞானே என்னும், கடல் ஞானம் கேண்டேனும் ஞானே என்னும், கடல் ஞானம் உண்டேனும் ஞானே என்னும், கடல் ஞானத்தீசன் வந்தேரக்கொலோ, கடல் ஞானத்தீர்க்கு இவையன் சொல்லுகேன், கடல் ஞானத்து என் மகள் கற்கின்றவே. பராங்குஷ நாயகனுடைய தாயார் உலகத்தாரை பார்த்து இவ்வாறு கேட்கிறார், என்னுடைய மகள் அவள் மேலே பகவான் ஏறிட்டு ஆவேசித்தது போலே பேசுகிறாள், இது என்ன என்று எனக்கு புரியவில்லை, இதை சொன்னாலும் லௌகிகரான உங்களுக்கு புரியுமா என்றும் தெரியவில்லை என்று வருத்தப்படுகிறாள். இங்கு கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும், ஆவேனும் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியாதாக்கெல்லாம் உபனிஷத் வாக்கியங்களை எடுத்து பிரமாணமாக சொல்லுகிறார்கள். ஆவேனும் சோ காமயத பகுஷ்யாம் பிரஜாயேயேதி சதபோதப்யத சதபஸ்தப்த்வா இதகம் சர்வமசஜத எதிதங்கிஞ்ச தத்ஸ்ருஷ்ட்வா ததேவானுப்ராவிஷத் ததனுப்ரவிஷ்ய சச்சத்யச்சாபவத். எல்லாவற்றுக்கும் காரணமான நான், ஜலம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தேன் என்கிறார். வராகம் அவதாரம் எடுத்து பூமியை காப்பாற்றினேன், பிரளய காலத்தில் எல்லாவற்றையும் உண்டு ரட்சணம் பண்ணினேன், எல்லாம் நானே என்கிறார் ஆழ்வார். இப்படி உலக வடிவமாக பகவானை தியானித்தால் எல்லாம் தானாகவே தோன்றும் என்பதை புராணங்களும் ஆழ்வார் அனுபவங்களும் காண்பிக்கின்றன. அதன் அடிப்படையிலேயே நாராயண பட்டத்தில் குருவாயூரப்பனை 14 உலக வடிவமாக வர்ணிக்கத் தொடங்குகிறார் 6வது தசகத்தில். ஏவம் சதுர்தச ஜகன்மயதாம் கதஸ்ய பாதாளமீசதவ பாததலம் வதந்தி பாதோர்த்வதேசமபி தேவரசாதலம் தே குல்பத்வயம் கலு மகாதலம் அத்புதாத்மன். ஹே ஈசனே, 14 புவன வடிவமாகிய உமது உள்ளங்கால்களை பாதாளம் என்றும், ஹே தேவனே, திருவடிகளின் மேல் பாகத்தை ரசாதலம் என்றும், அற்புதமான வடிவை உடையவனே, உமது கணுக்கால்களை மகாதலம் என்றும் கூறுகிறார்கள் என்று பாதாளம் முதல் மகாதலம் வரை வர்ணிக்கிறார் முதல் ஸ்லோகத்தில். 2வது ஸ்லோகத்தில், ஹே சக்கரபாணியே, உமது முழங்கால் தலாதலம், மடிப்பு சுதலம், தொடையின் மேல் கீழ் பாகங்களை விதலம் அதலம் என்றும், நாபியை ஆகாயம் என்றும், மார்பு பகுதியை இந்திரலோகமான சொர்க்கலோகம் என்றும் தலாதலம் முதல் சொர்க்கலோகம் வரை வர்ணிக்கிறார். 3வது ஸ்லோகத்தில், ஹே பகவானே, உமது கழுத்து மகர்லோகம், முகம் ஜனலோகம், நெற்றி தபோலோகம், விஸ்வரூபியான தலைப்பகுதி சத்தியலோகம் என்றும், மகர்லோகம் முதல் சத்தியலோகம் வரை வர்ணிக்கிறார் பட்டத்தை. நான்காவது ஸ்லோகத்தில், ஹே ஈஸ்வரா, உலகிற்கு காரணமானவனே, உமது தலை உச்சி வேதங்கள், தலைமுடிகளான கேசங்கள் மேகங்கள், பிரகாசமான புருவங்கள் சதுர்முக பிரம்மாவினுடைய மாளிகை, இமைகள் இரவு பகல், கண்கள் சூரியன் என்று வேதம் முதல் சூரியன் வரை பகவத் ரூபமாக வர்ணிக்கிறார். ஐந்தாவது ஸ்லோகத்தில், ஹே பகவானே, உமது கடைக்கன் பார்வையே உலக சிருஷ்டி, காதுகள் திசைகள், நாசித்வாரங்கள் அஸ்வினி தேவதைகள், கீழ் உதடும் மேல் உதடும் ஆசையும் வெட்கமும், பற்கள் நட்சத்திர கூட்டங்கள், தெற்றிப்பல் யமன் என்று சிருஷ்டி முதல் யமன் வரை பகவான் சரீர அங்கமாக வர்ணிக்கிறார். ஆறாவது ஸ்லோகத்தில், ஹே ஈசனே குருவாயூரப்பா, உமது புன்சிரிப்பு மாயை, மூச்சானது வாயு, நாக்கு ஜலம், வாக்கு பறவை கூட்டம், ஸ்வரங்கள் சித்தர்கள், திருவாயானது அக்னி, கைகள் தேவர்கள், ஸ்தனங்கள் தர்மதேவதை என்று மாயை முதல் தர்மதேவதை வரை பகவானின் அங்கமாக வர்ணிக்கிறார். ஏழாவது ஸ்லோகத்தில், ஹே தேவனே குருவாயூரப்பா, உன்னுடைய தேகத்தின் பின்புறம் அதர்மம், மனது சந்திரன், ஹிருதயமானது சத்வரஜஸ்தமஸ் என்று மூன்று குணங்களின் சமநிலையாகிற பிரகிருதி, வயிறு ஏழு சமுத்திரங்கள், வஸ்திரம் ஆடையானது காலை மாலை என்று சொல்லக்கூடியதான சந்தியா காலங்கள், மர்மஸ்தானம் பிரஜாபதி, அண்டங்கள் மித்ரதேவதை என்று அதர்மம் முதல் மித்ரதேவதை வர்ணிக்கிறார். எட்டாவது ஸ்லோகத்தில், ஹே கருணைக்கடலே குருவாயூரப்பா, உமது இடுப்பு பகுதி மிருகங்கள், கால் நகங்கள் யானை ஒட்டகம் குதிரை முதலியவை, உமது நடை காலம், முகம் கைகள் துடைகள் கால்கள் எல்லாம் பிராமணன் முதலிய ஜாதிகளின் பிறப்பிடம் என்று வர்ணிக்கிறார். ஒன்பதாவது ஸ்லோகத்தில், ஹே சக்கரபாணியே, உமது செயல்கள் சம்சார சக்கரத்தின் சுழற்சி, அதாவது ஜனன மரணங்கள், வீரியம் பராக்கிரமமானது பெரிய அசுரக்கூட்டம், எலும்பு கூட்டங்கள் மலைகள், நாடிகள் நதிகள், ரோமங்கள் மரங்கள், ஹே ஈசனே, வர்ணிக்க முடியாத இந்த விராட்ரூப சரீரமானது உயர்ந்ததாகவும் எப்பொழுதும் ஜெயம் உள்ளதாகவும் இருக்கட்டும் என்று வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, உம்முடைய உலக வடிவமான இந்த சரீரம் கர்மயோக மார்க்கத்தில் நித்த கர்மாக்களை செய்கின்றவர்களுக்கு தினமும் கர்மாக்கள் முடியும் போது தியானம் செய்யக்கூடியது என்று கூறுகிறார்கள். அந்தராத்மஸ்வரூபியாக உள்ள சுத்த சத்தமூர்த்தியான உமக்கு என்னுடைய நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் கிரியாவசானே பிரயதஸ்மரேத் என்று பூஜை முதலான நித்த கர்மாக்கள் முடிந்த பிறகு பகவானை தியானிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஹே பகவானே, என்னுடைய சரீரத்தில் ஏற்பட்டுள்ளதான ரோகங்களை எல்லாம் போக்கி அனுக்கிரகிக்க வேண்டும் என்று பத்தாவது ஸ்லோகத்தில் வர்ணித்து இந்த தசகத்தை தலைக்கட்டுகிறார் நாராயண பட்டத்தில். அடுத்த பாகத்தில் ஹிரண்யகர்ப்ப உற்பத்தியை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே வராக மகாதேஷிகாய நமஹா.